தங்கைகான் படலம். பரதன் பெரும் படையினருடன், படை என்றால் இது போர்ப்படை அல்ல, மக்கள் வெள்ளம், நாட்டவர்கள் கூடிய பெரும் கூட்டம், அந்த கூட்டத்தினருடன் ராமனை காண காட்டுக்குள் வருகிறான். ராமனை திருப்பி அழைத்து போக வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். அந்த நோக்கத்துடன் வருபவன் ராமன் தங்கியிருந்த இடத்தை கண்டு மிக துயருற்று அன்றைய இரவை அந்த இடத்தில் கழித்துவிட்டு மறுநாள் மீண்டும் பயணத்தை தொடங்கி உள்ளுக்குள்ளாக பயணித்து போகிறான். அந்த வனத்திற்குள்ளாக எல்லோரும் பிரவேசித்து உள்நோக்கி பயணிக்கிறார்கள். அவ்வாறு பயணித்தவர்கள் கங்கைக்கரையை வந்து சேருகிறார்கள். ராமன் கங்கையையும் தாண்டி கங்கைக்கு தென்பக்கம் போய் உள்ளுக்குள்ளாக போய்விட்டான். இப்போது இவர்கள் கங்கையின் வடகரைக்கு வந்து சேர்கிறார்கள். அப்படி வடகரைக்கு வந்து சேர்ந்து அங்கு தென்கரையில் நின்ற குகனை பரதன் பார்க்கின்ற செய்தி, குகன் இவர்களை பார்க்கின்ற செய்தி, இவையெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றது இந்த பகுதியில். கங்கையை கண்டு இந்த பரதன் முதலியவர்கள் செய்த செயல்களை பற்றி கூறக்கூடிய பகுதி என்பதனால் இதற்கு கங்கை கான் படலம் என்ற பெயர் இடப்பட்டிருக்கிறது. இதே படலத்திற்கு குகப்படலம் என்றும் சில ஏட்டுப்பிரதிகளில் பெயர் காணப்படுவதாக பதிப்பாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். குகப்படலம் குகனினுடைய உணர்ச்சி பூர்வமான செயல்பாடுகளை கூறக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்பதனால் இதற்கு குகப்படலம் என்பது மிக பொருத்தமான பெயராகத்தான் இருக்கும். இந்த தொகுப்பாசிரியர் கங்கைகான் படலம் என்பதை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். அந்த குகனுடைய நிலைமை என்னவாக இருந்தது என்பதை இந்த பாடல் சொல்லுகிறது. அவன் இந்த படையினர் வருவதை கண்டுவிட்டான். கங்கைக்கு வடபக்கத்தில் பெரும் படை ஒன்று, மக்கள் சேனை ஒன்று வந்து நிற்பதை கங்கையின் அந்த பக்கத்தில் இருந்து, தென்பக்கத்தில் இருந்து குகன் கண்டுவிட்டான். கண்டவுடன் அவனுடைய நிலை என்னவாயிற்று, அவனுக்குள் என்னென்ன உணர்ச்சிகள் பொங்கின என்பதை மிக நுணுக்கமாக படம் பிடித்து காட்டுகிறார் கம்பர். அதில் வரக்கூடிய ஒரு ஆரம்ப பாடல் இது. குகன் என பெயரிய கூற்றின் ஆற்றலான், தொகைமுறன் சேனையை துகளின் நோக்குவான், நகைமிக கண்கள் தீ நார நாசியில் புகை ஊற குனிப்புறும் புருவ போர்விலான். அந்த சேனையை பார்த்து அவன் மிகப்பெரிய கோபம் கொள்கிறான். அவன் கோபம் கொள்வதற்கு காரணம், அவனுக்கு மனத்திற்குள் முதல் முதலில் தவறான அபிப்பிராயம் வந்துவிடுகிறது. அந்த பெரும் கூட்டத்தை பார்த்து பரதன் தான் பெரும் படையுடன் வந்திருக்கிறான். அவன் வந்ததன் நோக்கம் ராமனை காட்டுக்குள்ளும் வாழவிடாமல் செய்து அவனை தொலைத்து கட்டிவிட வேண்டும். 14 ஆண்டுகள் கழித்து அவன் திரும்பி வந்தாலும் வந்து விடுவான். அப்படி திரும்பி வராமல் காட்டுக்குள்ளேயே அவனை தொலைத்து கட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் பரதன் வந்திருக்கிறான் என்று தவறுதலாக முடிவெடுத்து விடுகிறான் குகன். அப்படி தவறான அபிப்பிராயம் கொண்டதனால் அவனுக்குள் உணர்ச்சி பொங்குகிறது, சினம் கொப்புளிக்கிறது. அந்த நிலையை அவன் இவ்வாறு தவறுதலாக மனத்திற்குள் கருதி வெளிப்படுத்துகின்ற உணர்வுபூர்வமான மெய்ப்பாடுகளை இந்த பாடல் கம்பர் மூலம் தீட்டப்பட்டு காட்டப்படுகிறது. குகன் எனப் பெயரிய கூற்றின் ஆற்றலான் புகைமுரண் சேனையை துகளின் நோக்குவான் நகை மிக கண்கள் தீ நார நாசியில் புகை உற குனிப்புறும் புருவ போர்விலான். அங்கே தென்கரையில் நிற்கக்கூடிய குகன் எனப் பெயரிய கூற்றின் ஆற்றலான், குகன் எனும் பெயரை கொண்ட, பெயரிய என்றால் பெயரை உடைய என்று அர்த்தம். பெயர் என்பதோடு அந்த இய என்ற விகுதி சேர்ந்து அதை பெயரெச்சமாக மாற்றுகிறது. பெயர் என்ற பெயரையே பெயரெச்சமாக மாற்றுகிறது. பெயரிய என்றால் பெயரை உடைய என்று பொருள் வருகிறது. குகன் எனப் பெயரிய, குகன் என்னும் பெயரை உடைய கூற்றின் ஆற்றலான் யமனைப் போன்ற வலிமை உடையவன், குகன் என்னும் பெயரை உடைய யமனின் வலிமை உடையவனாகிய அந்த ஒருவன், அவன் தொகைமுரண் சேனையை துகளின் நோக்குவான். தொகை பெரும் தொகையாக வந்து சேர்ந்திருக்கின்ற அந்த முரண் சேனையை, வலிமை மிக்க சேனையை, முரண் என்றால் வலிமை என்று பொருள். முரண் என்பதற்கு நாம் இப்போது முரண்படுதல், மாறுபடுதல் என்ற பொருள் கொள்கிறோம் பெரும்பாலும். ஆனால் முரண் என்பதற்கு வலிமை என்ற ஒரு பொருளும் உண்டு இலக்கியங்களில். அந்த பொருளிலும் பல இடங்களில் அது பயின்று வரும். திருக்குறளில் கூட முரண் என்ற வார்த்தை வலிமை என்ற பொருளில் வந்திருக்கிறது. கடும் கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம். ஒரு வேந்தன் கடுகடுத்த வார்த்தைகளை பேசக்கூடிய கூடியவனாக, கண்மூடித்தனமாக தண்டனை வழங்குபவனாக இருந்தால் அந்த செயல்களே அவனுடைய வலிமையை தேய்க்கின்ற அறமாக இருக்கும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அங்கு வலிமை என்பதை குறிப்பிடுவதற்கு முரண் என்ற வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். ஆக முரண் என்ற சொல் வலிமை என்ற பொருளில் வரும். அந்த பொருளில்தான் இங்கும் வந்திருக்கிறது. தொகை முரண் சேனையை துகளின் நோக்குவான், பெரும் தொகையாக அமைந்த அந்த வலிமை மிக்க சேனையை துகளின் நோக்குவான். சாதாரண தூசு போல பார்த்தான், பெரும் படை வந்திருக்கிறது. ஆனால் அதை மிகச் சாதாரணமாக ஒரு தூசு போல, தனக்கு அந்த பெரும் படையே தூசு என்பது போல பார்க்கிறானாம் குகன். சேனையை துகளின் நோக்குவான். அந்த துகளின் நோக்குவான் என்பதற்கே வேறு விதமாகவும் பொருள் கூறலாம். அந்த சேனையை அவன் எவ்வாறு, அங்கு சேனை வந்திருக்கிறது அந்த பக்கம் என்பதை எவ்வாறு கண்டான் என்றால், அந்த சேனை வந்தபோது எழுந்த துகள்களால், அந்த புழுதியால் அவன் நோக்கினான். அந்த சேனை வந்திருக்கிறது என்பதை நோக்கி பார்த்தான். ஏதோ அந்த பக்கம் புழுதி கிளம்புகிறதே, என்னவாக இருக்கும் என்று நோக்கி பார்த்து அங்கு சேனை வந்ததை கண்டான் என்றும் பொருள் கொள்ளலாம். துகளினால் நோக்கினான் என்றும் பொருள் கூறினான். துகளை போல நோக்கினான் என்றும் பொருள் கூறலாம். ரெண்டு விதமாகவும் பொருள் கூறலாம். இரண்டும் பொருந்தக்கூடியதுதான். சேனையை துகளில் நோக்கினான், சாதாரண ஒரு தூசு போல பார்த்தான், அதாவது அற்பமாக மதித்து பார்த்தான் என்பது ஒரு பொருள். அடுத்து துகளினால் பார்த்தான், அங்கு சேனை வந்திருக்கிற செய்தி, வந்திருக்கிற அந்த விஷயம் இந்த பக்கம் இருக்கின்ற இவனுக்கு அந்த பெரும் துகளினால் தெரிந்தது. ஒரு பெரிய மக்கள் கூட்டம் வரும்போது, அரவாரித்து வரும்போது, அங்கு மண் தரையில் உள்ள தூசிகள் எல்லாம் மேலே கிளம்பி ஆகாயத்தில் படரும் அல்லவா, அந்த தூசி கிளம்பியதை வைத்து அங்கு ஒரு சேனை வந்திருக்கிறது போல் இருக்கிறது என்று இவன் பார்த்தான் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இருபொருள் தரும் விதமாக அந்த சொற்றொடர் அமைந்திருக்கிறது. துகளின் நோக்குவான், தூசு போல சாதாரணமாக நோக்குவான் என்று பொருள் கொள்ளும் போது, துகளின் என்பதற்கு துகள் போல, அந்த இன் என்பது உவமை உருபாக வருகிறது. துகளின் நோக்குவான், அந்த தூசினால் நோக்கினான் என்றால் அங்கு இன் என்பது ஆள் என்ற பொருளில் வருகிறது. மூன்றாம் வேற்றுமை உருபாக வருகிறது. துகளினால், அந்த துகள் மேலே எழுந்ததனால் அவன் பார்த்தான் என்ற பொருள் வருகிறது. இவ்வாறு அவன் பார்க்கிறான், பார்த்தவனாய் நோக்குவான் என்று எதிர்காலத்தில் வருவதையெல்லாம் நாம் அப்படி நோக்குபவனாய் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வினையாளனையும் பெயராக எடுத்துக்கொள்ள வேண்டும். நோக்கினான் என்று அங்கு முற்று புள்ளி வைத்து விடக்கூடாது. நோக்குபவனாய் நகை மிக தன்னிடமிருந்து சிரிப்பு வெளிப்பட, வேகமான சிரிப்பு மிகுந்து வர, இந்த சிரிப்பு என்பது கோபச் சிரிப்பு. கோபத்திலும் சிலர் சிரிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த காலத்து திரைப்படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கோபமாக பேசக்கூடிய எதிர்மறை கதாபாத்திரங்கள் பயங்கரமாக சிரிப்பார்கள், அப்படியெல்லாம் காட்சிப்படுத்தியிருப்பார்கள். கோபம் மிகும்போது சிரிப்பு வருவதும் ஒரு மெய்ப்பாடு தான். அந்த சிரிப்பு இங்கு குகனுக்கு வருகிறது. நகை மிக அப்படிப்பட்ட சிரிப்பு மிகுதியாக தோன்ற, கண்கள் தீ நார, கண்களிலிருந்து தீப்பொறி பறக்கிறது. நார என்பது பொதுவாக மனம் வீச என்ற பொருளை தரக்கூடிய வார்த்தை. இடத்திற்கு ஏற்ப சில சொற்கள் பிற சொற்களுக்கு ஏற்ப வேறு பொருள் தரும். இங்கு நார என்பது கண்களிலிருந்து தீப்பொறி பறக்க, அப்படி தீப்பொறி வெளிப்பட என்ற பொருளை தருகிறது. இதெல்லாம் கோபத்தின் வெளிப்பாடுகள். கண்களிலிருந்து தீ பொறி பறக்கிறது என்றால் அந்த கோப குறி கண்களில் வெளிப்படுகிறது என்று பொருள். கண்களிலிருந்து ஒருபோதும் தீ வெளியே வராது, ஆனால் அந்த கோபம் தீயாக உருவகப்படுத்தப்பட்டு கண்களிலிருந்து தீ வெளிப்பட்டது என்று சொல்லுவது ஒரு மரபு. நடைமுறையில் கூட அதை இயல்பாக பலரும் பயன்படுத்துகிறார்கள். கண்களில் அவனுடைய கண்கள் தீயை உமிழ்ந்தன என்றெல்லாம் பேசக்கூடிய எழுதக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. கண்கள் தீ நார, கண்களில் இருந்து தீப்பொறி வெளிக்கிளம்ப, நாசியில் புகை உற, இதுவும் ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான். நாசி துவாரங்களில் இருந்து புகை வெளிப்படுவது, அதாவது பெருமூச்சு வெளிப்படுவது என்பதுதான். கோபத்தின் காரணமாக பெருமூச்சு வெளிப்படுவது, அதைத்தான் புகையாக உருவகித்து சொல்லியிருக்கிறார் கம்பர். சில கேலி சித்திர படங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த கோபப்படக்கூடிய அந்த கேலி சித்திரத்தின் மூக்கிலிருந்து புகை வருவது போலெல்லாம் காட்டியிருப்பார்கள். ஆக அந்த கோபத்தின் மெய்ப்பாடுகளில் மூக்கிலிருந்து பெருமூச்சு வருவது ஒரு அடையாளம். அது புகை வருவதாக சொல்லுவது உருவகம். நாசியில் புகை உற, புகை வெளிப்பட, குனிப்புறும் புருவ போர்விலான், வளைந்த புருவமாகிய போர் வில்லை உடையவனாக அவன் ஆகிவிட்டான். கோபத்தின் அடையாளங்களில் மிக முக்கியமானது புருவம் மேலேறுதல். இதை நடிப்பு துறையில் இருப்பவர்கள் மிக நன்றாக கடைபிடிப்பார்கள். கோப மெய்ப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தும் போது தங்கள் புருவத்தை நெற்றியில் உயர்த்தி அந்த கோபக்குறியை காட்டுவார்கள். அதில் சில நடிகர்களுக்கு அந்த புருவம் நன்றாக நெற்றியின் உச்சி வரைக்கும் ஏறும். அவ்வாறு ஏறுபவர்களுடைய முகத்தோற்றம் மிக உக்கிரமான கோப வெளிப்பாட்டை காட்டும். புருவம் மேலே ஏறுவது கோபத்தின் மிக முக்கியமான அடையாளம். இங்கு குகனுக்கும் அந்த மெய்ப்பாடு தோன்றுகிறது. குனிப்புறும் புருவ போர்விலான், குனித்தல் என்றால் குனிப்புறுதல் என்றால் வளைதல் என்று அர்த்தம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமின் சிரிப்பும் என்ற தேவார பாடல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அங்கு குனித்த புருவம் என்றால் வளைந்த புருவம், அது இயல்பாக வளைந்திருக்கிற வளைவை சொல்லுகிறார் அங்கு. அங்கு அப்பர் சிவபெருமானுடைய புருவத்தை சொல்லும்போது குனித்த புருவம், அது இயல்பாக வளைந்திருக்கக்கூடியது. இங்கு குனிப்புறுதல் மிகவும் வளைதல். இங்கு இயல்பாகவே புருவம் வளைந்து தான் இருக்கும். இது மிகவும் வளைகிறது, மேலேறி அப்படி வளைகிறது. கடை புருவத்தின் கடை மிகவும் வளைகிறது. இந்த கோபத்தின் அடையாளமாக அது நடக்கிறது. குனிப்புறும் புருவ போர்விழா, வளைவாகின்ற புருவமாகிய போர் வில்லை உடையவன். போர் வில்லான் என்பது போர் விழான் என்று இடை குறைந்து வந்திருக்கிறது. புருவமாகிய போர் வில்லை உடையவனாக அவன் இருந்தான் அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லாமல் இன்னொரு விதமாகவும் அந்த இறுதி அடைக்கு பொருள் சொல்லலாம். குனிப்புறும் புருவத்தோடு போர் வில்லையும் உடையவனாக அவன் ஆனான். உடனே வில்லை கையில் எடுத்து விடுகிறான் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அவன் புருவம் கோபத்தால் வளைகின்றன. அது மாத்திரமல்லாமல் போரையும் அவன் கையில் எடுத்தவனாகி, போர் வில்லையும் கையில் எடுத்தவனாகிவிட்டான் என்று இரண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். புருவமாகிய போர் வில் என்று உருவகமாகவும் பொருள் எடுக்கலாம். புருவத்தை தனியாக எடுத்துக்கொண்டு போர் வில் என்பதையும் தனியாக எடுத்துக்கொண்டு புருவம் வளைய போர் வில்லையும் கையில் எடுத்தான், போர் வில்லை உடையவனாக ஆனான். போர் வில்லான் என்றால் போர் வில்லை உடையவனாக ஆனான், அதாவது போர் வில்லை அவன் ஏந்திவிட்டான் என்றும் பொருளை அந்த சொற்றொடர் தருகிறது. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். குகன் எனப் பேரிய கூற்றின் ஆற்றலான், யமனைப் போன்ற ஆற்றலை உடையவன். கூற்று என்றால் யமன் என்று பொருள். கொடும் கூற்றுக்கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தீரோ, பாரதி பாடுகிறார். கூற்று என்று அந்த பாடலில் வருகிறது. கூற்று என்பது யமனை குறிக்கிறது. இந்த கூற்று என்ற சொல் வெவ்வேறு வடிவங்களில் வரும். இங்கு கூற்று என்று வந்திருக்கிறது. இதுவே கூற்றம் என்றும் வரும். கூற்றம், கூற்றம் குதித்தலும் கைகூடும் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். இதுவும் கூற்று என்ற பொருள் தரக்கூடியதுதான். இதுவே ஆண்பாலாக கூற்றுவன் என்றும் வரும். கூற்றுவன், கூற்றுவன், கூற்றம், கூற்று, கூற்றுவன். கூற்று, கூற்றம் என்பவை அஃறிணை பொருள்பட நிற்கின்றன அந்த சொற்கள். கூற்றுவன் என்று சொல்லும்போது அது ஆண்பால் சொல்லாகிவிடுகிறது. இப்படி மூன்று வடிவங்களில் வரக்கூடிய சொல் இது. இங்கு கூற்று என்று வந்திருக்கிறது. கூற்றின் ஆற்றலான், தொகைமுரண் சேனையை துகளின் நோக்குவான், நகைமிக கண்கள் தீ நார நாசியில் புகை உற குனிப்புறும் புருவ போர்விலான். இவ்வாறாக குகனுடைய அந்த மெய்ப்பாடு அமைகிறது. குகன் பரததனனுடைய அந்த பெரும் சேனையை கண்டு பெரும் கோப வயப்பட்டவனாய் பரதனை குறித்து தப்பபிப்பிராயம் கொண்டு இந்த மாதிரியான சினம் உடையவனாக மாறிவிட்டான் என்று கம்பர் நமக்கு காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, கண்கள் தீ நாரன்றதுக்கு அந்த வாசனைன்ற ஒரு பொருள் தானே இருக்கு. இங்க அதை வந்து வேற விதமா நம்ம எடுத்துக்கணும் வேற இந்த விதமாக இடத்துல. இடத்துக்கு ஏற்றபடி நாம் பொருள் சில சொற்களை நாம் பொருள் மாற்றி கொள்ள வேண்டும். இது கண்கள் தீ நார என்பது கண்களிலிருந்து தீ வெளிப்பட, அதாவது மனம் நாறியது என்றால் மனம் பூவிலிருந்து வெளிவருகிறதென நாம் குறிக்கிறோம். மனம் நாறுகிறது, பூவிலிருந்து மனம் நாறுகிறது என்றால் பூவிலிருந்து மனம் வெளிப்படுகிறதை அந்த நாறுதல் என்ற சொல் குறிக்கிறது. அதேபோல கண்களில் தீ நாறுகிறது என்றால் கண்களிலிருந்து தீ வெளிப்படுகிறது என்று பொருள். சரி, அதே போல அடுத்த வரியில குனிப்புறும், அந்த புறும்க்கு என்ன அர்த்தம் குனிப்பு ஐயா? உறுதல், குனிப்பு குனிப் கூட்டல் உறுதல், குனிப்பு உறும், குனிப்பு அடைகின்ற என்று அர்த்தம். அதை நாம் தெளிவாக அந்த வாசகத்தை பிரித்து சொல்ல வேண்டும் என்றால் குனிப்பு அடைகின்ற, அதாவது வளைதல் அடைகின்ற என்று அர்த்தம். உறுதல் என்றால் அடைதல், நிகழ்தல் என்று அர்த்தம். உறுதல், அது உற்றது என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த நிகழ் அது அது உற்றது, அந்த செயல் வந்துற்றது, அது வந்துற்றது என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. உறுதல் என்றால் ஒன்று நடத்தல் என்பதை சுட்டுகின்ற சொல் அது. குனிப்பு உறுதல் என்றால் வளைதல் என்று அர்த்தம், அவ்வளோதான். அது ஒரு சொல் பொருள் தந்து நிற்கிறது. குறிப்புறுதல் வளைதல் என்ற பொருளை தருகிறது. சரி. ஐயா, அதே போல இப்ப குனிப்புறுதல்க்கு நீங்க சொன்னீங்களா, அதே மாதிரி நகைப்புறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக சொன்னேன், நகைப்புறுதல் என்று சொல்லலாம். நகைப்புறுதல், சினமுறுதல் என்றெல்லாம், கோபமுறுதல் என்றெல்லாம் அந்த உறுதல் என்பதை சொற்களோடு இணைத்து இணைத்து சொல்லலாம். அதே போல புகை உற என்பது முன்பு வருகிறது. அங்கு அந்த புகை என்பது ஒரு பெயர்ச்சொல். புகை உற என்பது புகை உண்டாக என்ற பொருளை தருகிறது. உறுதல் என்பது அங்கு உண்டாதல் என்ற பொருளில் வருகிறது. இடத்துக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடாக அந்த சொற்கள், துணை சொற்கள் பொருள் தந்து நிற்கும். ஐயா, இதுல எதுகை மோனை எப்படி எடுத்துக்கணும் ஐயா? முதல் குகன்னு இருக்கு, அடுத்தது தொகை நகை புகைன்னு இருக்கு. ஆமாம், அந்த குகன், தொகை, நகை, புகை, இந்த நான்குமே எதுகை தான். உங்களுக்கு சந்தேகம், அங்கே ககரம் தான் இருக்கிறது. குகன் என்பதில் வெறும் ஆமாம். ககரம் தான் இருக்கிறது, இங்கு கை கை இருக்கிறது என்று. அது வரும், அந்த வர்க்கத்தில் வரும். இது வர்க்க எதுகையில் வரும். அதுவே தான் அமைய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. இப்படி கொஞ்சம் மாற்றியும் வரும். ஆனால் அங்கு குகன் என அதை சேர்த்து எழுதும்போது எவ்வாறு வரும் என்றால், குகன் என இப்படி வரும். குகன் என அதே போல் தொகை முரண், நகை மிக, புகை உர. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த குகை என்பதற்கு அடுத்து ஒரு வல்லொற்று வந்து அப்புறம் இந்த எதுகை வந்தது என்றால், தொகை முரண், நகை மிக. இப்போது இதில் குகை கு கு குகன் குகன் தன் என்று இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். குகன் தன், புகன் தன் என்று இருந்தால் இது எதுகை சரியாக வராது. அப்படி எதுகை வைக்க மாட்டார்கள். இன்றைய அங்கு வந்து இடையில் நகரம் என்ற ஒரு ஒற்று வந்து விடுகிறது. ஆனால் அடுத்த அடிகளிலெல்லாம் ஒரு ஒற்று வரவில்லை. இரண்டாவது எழுத்துக்கு அடுத்து ஒரு ஒற்று வரவில்லை. இங்கு குகன் தன் என்று வைத்தால் அங்கு ஒற்று வந்து விடுவதனால் அது சரி சரி சிறப்பான எதுகை அல்ல. அப்படி எதுகை வைக்க மாட்டார்கள். பழைய பாடல்களெல்லாம் பாரதியார் வரைக்கும் அப்படி எதுகை வைத்தது யாருமே எதுகை வைத்தது கிடையாது. ஆனால் இப்போது அதை உணராமல் அப்படி இடையில் ஏதாவது ஒரு மெய்யெழுத்து வரும்படியாக எதுகை அமைக்கிறார்கள். இங்கு இந்த குகனில் இதில் ஒரு இன் வந்திருக்கிறதே என்பது போல உங்களுக்கு தோன்றும். அதை சேர்த்து எழுதும்போது குகன் என என்று சேர்ந்துவிடும். எனவே அங்கு இடையில் அது மெய் எழுத்து வந்ததாக வராது. சேராத விதமாக இருக்கும் சில நேரங்களில். குகன் தனது என்று இருக்கிறது என்று கொள்வோம், குகன் தன் என்று இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்போது அதை சேர்க்க முடியாது. குகன் தன் என்பது குகன் டன் என்று தான் இருக்கும். அங்கு அந்த இன் இருந்து கொண்டே தான் இருக்கும், அது மாறாது. அப்படி வரும்போது பின்னாடி வரக்கூடிய அடிகளில் உள்ள எதுகையோடு அது முரண்படும். அவ்வாறு எதுகை அமைக்க மாட்டார்கள். சிறந்த கவிஞர்களுடைய பாடல்களில் அவ்வாறான எதுகையை பார்க்க முடியாது. எதுகை என்பதில் வெறும் இரண்டாவது எழுத்தை மட்டுமே பலர் கவனிக்கிறார்கள். மூன்றாவது எழுத்தும் கவனிக்கப்பட வேண்டும். அது மிக முக்கியமானது. மூன்றாவது எழுத்து குறியலாக இருந்தால் குறியலாகவே இருக்கும். மூன்றாவது எழுத்து வல்லொற்றாக இருந்தால் மூன்றாவது எழுத்து வல்லொற்றாகவே இருக்கும். அதை மிக கவனித்து வைப்பார்கள் அந்த காலத்தவர்கள். அது பல பாடல்களை படிக்கும்போது அந்த நுட்பம் விளங்கிவிடும். ஆனால் இக்காலத்தவர்கள் பலருக்கு அந்த நுட்பம் தெரியாமலேயே எதுகைகள் அமைக்கிறார்கள். பாரதி எல்லாம் அதில் மிக நுட்பமாக அந்த கால வழக்கத்தை பயன்படுத்தியே அமைத்தார். பாரதி வரைக்கும் அந்த செம்மையான இலக்கண கட்டுக்கோப்பு இருந்தது என்றே சொல்ல வேண்டும். அதன் பிறகு கொஞ்சம் சிதைவுற ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு வந்த கவிஞர்கள் எழுதக்கூடிய பாடல்களில் மாறுபாடுகள் எல்லாம் வர ஆரம்பித்து விட்டன. இன்றைக்கு இப்படிப்பட்ட பாடல்கள் எழுதுபவர்களையே பார்ப்பது அரிதாகிவிட்டது. எல்லாம் புது கவிதைகள், நவீன கவிதைகள் என்றெல்லாம் மாறிவிட்டார்கள். என்னெல்லாமோ எழுதுகிறார்கள், அவர்களே அவற்றை கவிதை என்று சொல்லிக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் கவிதையினுடைய, இந்த மாதிரியான கவிதையினுடைய சுவை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். இப்போது வரக்கூடிய கவிதைகள் என்று சொல்லப்படுபவையெல்லாம் கவிதைகளா என்று, இந்த மாதிரி கம்ப ராமாயண கவிதைகளை படித்தவர்கள் இப்போது உள்ள கவிதைகளை மிக சரியாக நிறுத்து பார்த்து சொல்லிவிடுவார்கள். இந்த மாதிரியான கவிதைகளை வாசிக்காதவர்களுக்கு இல்லாத ஊரில் இலுப்பைப்பூ சர்க்கரை என்பது போல இப்போது வரக்கூடிய கவிதைகள் மிகச் சிறப்பாக தோன்றலாம். சரி. இதில் வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போதும் சில கவிதைகள், நல்ல கவிதைகள் வருகின்றன, நான் அதை மறுக்கவில்லை. உணர்வுபூர்வமான, நயமிக்க, பார்த்தவுடன் நம்மை சற்று நேரம் ஸ்தம்பிக்க வைக்கின்ற கவிதைகள் எல்லாம் வருகின்றன. ஆனால் பெரும்பாலும் குப்பை கூளங்கள் தான் வருகின்றன. இலக்கணம் கற்காதவர்கள், முறைப்படி தமிழ் பயிலாதவர்கள், தமிழின் ஆழத்தை அறியாதவர்கள் எல்லாம் கவிஞர்களாக தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் தமிழை முறைப்படி கற்றறிந்து நவீன கவிதைகள் எழுதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய கவிதையில் அந்த அழகு, அந்த நயம், அந்த உணர்ச்சி, அந்த ஆழம், இவற்றையெல்லாம் நாம் பார்க்க முடியும். அது அதாவது நவீன கவிதை எழுதுபவர்கள் கூட மரபு, நமது மரபில் தேர்ந்தவர்களாக இருந்தால்தான் அந்த நவீனம் சிறப்புறும். இல்லாவிட்டால் அந்த நவீனத்தில் ஒரு அடர்த்தி இல்லாமல் போய்விடும். வெறுமனே வார்த்தைகளின் சேர்க்கையாக, அற்ப சேர்க்கையாக போய்விடுமே தவிர அதில் கவிதை இருக்காது. நவீன கவிதைகளே தேவையில்லை என்பதல்ல வாதம். நவீன கவிதைகள் எழுதுபவர்கள் கூட மரபை அறிந்துவிட்டு எழுத வேண்டும் என்பதுதான் முன்வைக்கக்கூடிய வாதம், வேறு ஒன்றும். அப்படின்ற நவீன மரபு கவிதை என்று ஒன்று இருக்கிறதா? அது இரண்டும் எதிர் எதிர் சொல் போல் தோன்றுகிறது. நவீன மரபு கவிதை. நவீன மரபு கவிதை என்பது மரபை, அதாவது இலக்கணம் கற்ற சிலர் இலக்கணத்திலேயே எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். புதிதாக புதிய உத்திகளை கையாண்டு அந்த இலக்கண கட்டுக்கோப்புக்குள்ளேயே எல்லா வார்த்தைகளும் இருக்கும். அரிசிர் ஆசிரிய விருத்தம் என்றால் அரிசிர் ஆசிரிய விருத்தமே இருக்கும். ஆனால் அதற்குள் புதிய நவீனத்துவ சிந்தனைகள் எல்லாம் இருக்கும். அப்படி சிலர் எழுதுகிறார்கள். அப்படியெல்லாம் சில முயற்சிகள் எல்லாம் செய்து பார்த்திருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள் அந்த மரபின் இலக்கணத்துக்குள்ளேயே நவீன கவிதையின் கருத்துக்களை கொண்டு வர முயன்று கவிதைகள் எல்லாம் வடித்திருக்கிறார்கள். அது உண்டு. அப்போ அதை நவீன மரபு கவிதை என்று சொல்லலாம். அவ்வாறும் செய்திருக்கிறார்கள். ஆனால் நவீன கவிதை என்று நாம் பொதுவாக சொல்லும்போது அது இலக்கணம் இல்லாதது, எந்த இலக்கண கட்டுக்கோப்புகளுக்குள் அடங்காதது, அவர்களுடைய மனப்போக்கின்படி வார்த்தைகளை கோர்த்து கோர்த்து அமைப்பது, அதுதான் நவீன கவிதை. அல்லது புதுக்கவிதையின் அடுத்த நிலையை நவீன கவிதை என்று சொல்லுகிறார்கள். புதுக்கவிதை முதலில் இலக்கண சங்கிலிகளை எல்லாம் உடைத்து எறிந்து, ஆனால் அதில் ஒரு அழகியலை கையாண்டு எழுதப்பட்டது. அது ஆரம்பகால கவிஞர்கள் பலர் அதில் வருவார்கள். அந்த புதுக்கவிதைகளில் சிசு செல்லப்பா முதற்கொண்டு பலர் வருவார்கள். மு மேத்தா போன்றவர்கள் எல்லாம் அதில் புதுக்கவிதை துறையில் புகழ் பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். அந்த புதுக்கவிதையிலிருந்து ஒரு புதிய வடிவம்தான் நவீன கவிதை வந்திருக்கிறது. அதனிலிருந்து பிறகு பின்நவீனத்துவம், சர்ரியலிசம், அப்படி இப்படி என்றெல்லாம் பல்வேறு வகைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஐக்கு கவிதைகள், செந்தில் கவிதைகள் என்றெல்லாம் பல்வேறு வகைகளை பரீட்சித்து பார்த்து பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். சில கவிதைகள் நன்றாகவே இருக்கின்றன, அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. பல கவிதைகள் வெறுமனே எந்த விதமான நயமோ அல்லது எந்த விதமான உணர்வு தொடுதலோ இல்லாமல் என்ன இதில் இருக்கிறது, இதை கவிதை என்று சொல்கிறார்களே என்று கேட்கும் விதமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் சில கவிதைகள் நன்றாகவே இருக்கின்றன. ஏன் இதில் ஒரு இன்னொரு சந்தேகம், தொகை முரண் என்று இருக்கிறது, அது மக்கள் தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா மக்கள் தொகை? தொகை முரண் சேனை. தொகை என்பது அங்கு சேனையோடு போய் சேரும். தொகை சேனை, பெரும் தொகையாகிய சேனை. தொகை என்றால் கூட்டம். மக்கள் தொகை என்பதிலும் அது அந்த கூட்டத்தை தான் குறிக்கிறது. மக்கள் தொகை என்றால் மக்களின் பெரும் கூட்டம். தொகை என்பது கூட்டம் என்ற பொருள் தரக்கூடியது. இங்கு தொகை என்பது சேனை என்பதோடு போய் சேர்கிறது. தொகை சேனை, பெரும் கூட்டமாகிய சேனை. அதே போல முரண். சேனை தொகை என்று கூற வேண்டும் அல்லவா, தொகை சேனை அப்படின்னு கூறியிருக்கிறார். மக்கள் தொகைன்னு சொல்லுவோம், தொகை மக்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது நம்ம நடைமுறையில் சௌகரியத்திற்காக அவ்வாறு பயன்படுத்துகிறோம். கவிதையில் சொற்கள் முன்பு பின்பு மாறி வரும். சேனைத் தொகை என்றும் சொல்லலாம், தவறில்லை. அது இயல்பாக நமக்கு பொருள் தரும் விதமாக அமைந்திருக்கிறது. சேனைத் தொகை, சேனையின் கூட்டம் என்று அர்த்தம். சேனைத் தொகை, தொகை சேனை என்றால் தொகையாகிய சேனை என்று பொருள் தரும். பெரும் தொகையாகிய, பெரும் கூட்டமாகிய சேனை. ரெண்டுக்கும் அடிப்படை பொருள் ஒன்றுதான். அது கவிதை என்பதனால் அது முன்பு வருகிறது, அதில் ஒன்றும் தவறில்லை. தொகை சேனை, முரண் சேனை, இரண்டு அடைகள் சேனை என்பதற்கு இந்த சொற்றொடலில் அமைந்திருக்கின்றன. தொகை சேனை, பெரும் தொகையாகிய சேனை என்று ஒரு பொருள். முரண் சேனை, வலிமையாகிய சேனை என்று ஒரு பொருள். இரண்டு அடைகள் ஒன்றிணைந்து நிற்கின்றன. ஐயா, நாசின்றது வந்து தமிழ் வார்த்தையா ஐயா? அதோடைய மூலம் அது வட சொல் தான். நாசி என்பது தமிழில், மூக்கு என்பது தமிழ் வார்த்தை. சரி, நாசி என்றால் நாசிகாபரணம், நாசிகாபரணம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நாசியில் அணியக்கூடிய ஆபரணத்தை, மூக்குத்தியை நாசிகாபரணம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சரி, நாசி என்றால் மூக்குன்னு தான் எடுத்துக்கணும், ஆமாம், துவாரம். மூக்கு தான், மூக்கு தான், மூக்கு, மூக்கு, மூக்கு. இங்கு நான் மூக்கில் புகை உறை என்றால் மூக்கு துவாரத்தில் இருந்து தானே புகை வரும். அதனால் நாசி என்பது பொதுவாக மூக்கு தான், மூக்கு துவாரம் இல்லை. மூக்கு, மூக்கு துவாரத்தை சொல்வதற்கு நாசி துவாரம் என்று சொல்வார்கள். மூக்கு தான், இங்கு மூக்கில் புகை வருகிறது என்றால் மூக்கு துவாரம் தானே. அது அதையெல்லாம் நம்ம தெளிவாக காட்ட வேண்டும் என்ற தேவையில்லை அல்லவா? அதெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது போகிற போக்கில் புரிந்து கொள்ளக்கூடியது தானே. சரி, நன்றி. மூக்கில் புகை வந்தது என்றால் மூக்கின் உச்சி பகுதியில், அந்த கண்ணுக்கு நடுமத்தி, கண்ணுக்கு நடுவில் உள்ள அந்த மூக்கு நுனியில் இருந்து புகை வந்தது என்றால் நாம் பொருள் கொள்வோம், இல்லை அல்லவா? மூக்கால் சுவாசித்தான் என்றால் மூக்கு துவாரத்தால் சுவாசித்தான் என்று தானே பொருள் இயல்பாக நாம் கொள்கிறோம். அதை போலத்தான். சரி, அடுத்த பாடல் பார்க்கணும். ஆம், எழியலாம் இப்படை அரவம் யான் என ஒளிவுலாம் சேனையை உவந்து கூவினான். வலிவுலாம் உலகினில் வாழும் வள்ளுகீர் புலியெலாம் ஒரு வழி புகுந்த போலவே. இங்கே எதிர்க்கரையில் பெரும் சேனை வந்தவுடன் தன் சேனையை கூவுகிறான். எல்லோரும் வாருங்கள், நமக்கு வேலை வந்துவிட்டது. நம் வீரத்தை நிரூபிப்பதற்கான களம் கிடைத்துவிட்டது. வாருங்கள் என்று சந்தோஷத்துடன் கூவுகிறானாம். ஒளிவுலாம் சேனையை உவந்து கூவினான். இங்கு ஒளி சேனை என்பது அவனுடைய சேனையை குறிக்கிறது, அந்த குகனுடைய சேனையை. அவனும் அந்த பகுதிக்கு தலைவன். அந்த கங்கை கரையில் இருக்கக்கூடிய மக்கள் இனத்தவர்களுக்கு, வேடுவர்களுக்கு அவன் தலைவனாக இருக்கிறான். அவனுக்கென்று ஒரு படை இருக்கிறது. அந்த கங்கையில் படகு செலுத்துவது அவனுடைய பிரதான தொழில். அப்படிப்பட்ட அவன், அவனுக்கென்று உரிய அந்த படையினரை கூவிய அழைக்கிறான். ஒளி உலாம் சேனையை உவந்து கூவினான். கூவுதல் என்றால் கூவி, கூப்பி, அழைத்தல், வாருங்கள் வாருங்கள் என்று. ஒளி உலாம் சேனை என்று அந்த சேனைக்கு ஒரு அடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒளி உலாம், உலாவும் என்பது உலாம் என்று விகாரப்பட்டு வருகிறது. உலாவும், ஒளி உலாவும் சேனை என்றால் ஆரவார ஒளி பறந்திருக்கக்கூடிய சேனை, ஆரவார ஒளி உலாவுகின்ற சேனை, ஒளி அதாவது ஆரவார சத்தம் உலாவுகின்ற சேனை என்றால், ஆரவார சத்தம் உலாவுதல் என்றால் ஆரவார சத்தம் அங்கங்கே அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கும் அல்லவா. ஒரு சேனை இருக்கிறது என்றால் ஆரவாரம் இங்கு கேட்கும், அங்கு கேட்கும், தெற்கே கேட்கும், வடக்கே கேட்கும், நடுவில் கேட்கும், ஓரத்தில் கேட்கும், ஆரவாரம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும், உலவிக்கொண்டே இருக்கும். எனவே அந்த சேனையை பற்றி கூறும்போது ஒளி உலாம் சேனை என்று கூறுகிறார் கம்பர். ஒளி உலாம் சேனையை உவந்து கூவினார், தன்னுடைய ஆரவாரம் மிக்க அந்த சேனையை மகிழ்ச்சியோடு கூவி கூப்பிடுகிறார், வாருங்கள் அனைவரும் ஒன்று திரளுங்கள், நமக்கு நம் தோள்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது, நம் ஆற்றலை மெய்ப்பிப்பதற்கான களம் உண்டாகிவிட்டது, வாருங்கள் என்று கூவி கூப்பிடுகிறார். ஒளிவுலாம் சேனையை உவந்து கூவினான். அப்படி கூவும்போது அவன் ஒரு வீரவாதம் சொல்லிவிட்டு கூவுகிறான், தன் படையினரை நோக்கி கூவி கூப்பிடுகிறான், தன்னை பற்றி ஒரு வீர வசனம் பேசிவிட்டு மற்றவர்களெல்லாம் கூப்பிடுகிறான். அவன் என்ன வீர வசனம் சொல்லுகிறான் என்றால், எலியெல்லாம் இப்படை அரவம் யான் என்று சொல்லுகிறான். இந்த படை, எந்த படை, எதிரே வந்திருக்கக்கூடிய இந்த படை, இந்த பரதனுடைய சேனை, எலி எல்லா எலி கூட்டங்கள், நானோ அரவம் சர்ப்பம், நான் ஒரு கொடும் பாம்பு, ஆனால் இந்த எதிரே வந்திருக்கக்கூடிய இந்த சேனைகளோ வெறும் எலி கூட்டங்கள் என்று சொல்கிறார், தன்னை உயர்த்தி சொல்லுகிறார். எதிரே வந்திருப்பவர்களெல்லாம் எலிகள், தான் பெரும் நாகம், பெரும் பாம்பு என்று சொல்கிறான். இந்த கருத்து திருக்குறளில் வருகிறது. அதாவது படையில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என்பதை வள்ளுவர் படைமாட்சி என்ற அதிகாரத்தில் சொல்கிறார். ஒளித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை, நாகம் ஒளித்தக்கால் என்னாம் உகவரி எலிப்பகை, நாகம் உயிர்ப்ப கெடும் என்பது அந்த திருக்குறள். அதாவது பெரும் கூட்டமாக எலியை போன்ற அற்ப வலிமை உடையவர்கள் சேர்ந்து என்ன பயன், ஒரு நாகம் எதிரே வந்து தன்னிடமிருந்து ஒரு கோப மூச்சை வெளிப்படுத்தினால் கூட அந்த எலி கூட்டங்கள் எல்லாம் கலைந்து போய்விடும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அங்கு அவர் அதை பெரிதும் மொழிதல் அணியாக சொல்லியிருக்கிறார், அதில் அவர் வேறு கருத்தை எல்லாம் சேர்த்து சொல்லவில்லை. எலி கூட்டங்கள் பெரு ஆரவாரம் செய்து என்ன பயன், நாகம் ஒரு நெடுமூச்சை விடுமானால் அவ்வளவுதான், அந்த எலி பகையெல்லாம் எலி கூட்டமெல்லாம் கலைந்து ஓடிவிடும் என்று வள்ளுவர் சொல்கிறார், அவ்வளவுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தி என்னவென்றால், படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது அளவீடு அல்ல, எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அளவீடு, அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது. ஒற்றை நாகம் கூட ஒரு பெரிய எலி எலி எலி கூட்டத்தை சிதறடித்துவிடும் என்று வள்ளுவர் அங்கு சொல்லுகிறார். அந்த கருத்து இங்கு வருகிறது, குகனுடன் குகனுடைய வாயில் இருந்து வருகிறது. எதிரே வந்திருக்கக்கூடிய இந்த பெரும் சேனையானது எலி கூட்டம், நான் அரவம், பாம்பை குறிப்பதற்கு பல்வேறு சொற்கள் இருக்கின்றன, அரவம் நாகம் சர்ப்பம் பாம்பு உரகம் என்றெல்லாம் பல்வேறு சொற்கள் பாம்பை குறிப்பதற்கு இருக்கின்றன. இங்கு அரவம் என்ற சொல் வந்திருக்கிறது. இந்த அரவம் என்ற சொல்லே அரவு என்றும் வரும், அரா என்றும் வரும். எப்படி அங்கு கூற்று என்பது கூற்றம், கூற்றுவன், என்றெல்லாம் வரும் என்று பார்த்தோமோ, அதே போல அறவம் என்பதும் அறவு அறா என்றெல்லாம் வெவ்வேறு வடிவங்களில் வரும். இங்கு அறவம் என்று வந்திருக்கிறது. எலியெல்லாம் இப்படை, எதிரே வந்திருக்கிற இந்த படை எலி, எலி கூட்டம். அறவம் யார்? இவன் இவற்றை ஒற்றை மூச்சில் சிதறடிக்கின்ற ஒரு சர்ப்பம் நான் என்று சொல்லி ஒளி உலாம் சேனையை உவந்து கூவினான். தன்னுடைய சேனையை மகிழ்ச்சியோடு கூப்பிடுகிறான். அப்படி அவன் கூப்பிட்டவுடன் என்ன நடக்கிறது என்றால், வலி உலாம் உலகினில் வாழும் வள்ளுயிர் புலியெல்லாம் ஒரு வழி புகுந்த போலவே அவனை சார்ந்த படை வீரர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் வந்து சேர்ந்தது எப்படி இருந்தது என்றால், உலகத்தில் உள்ள புலி கூட்டங்கள் எல்லாம், வலிமையான புலி கூட்டங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் வந்து சேர்ந்து விட்டது போல் இருந்தது என்று கம்பர் சொல்லுகிறார். அவன் கூப்பிடுகிறான் தன் படையினரை, எல்லோரும் வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் வந்து ஒருங்கு திரண்டு ஒரு இடத்தில் கூடியது எப்படி இருந்தது என்றால், உலகத்தில் உள்ள புலிகள் எல்லாம், வலிய நகங்களை உடைய புலிகள் எல்லாம் ஓர் இடத்தில் கூடிவிட்டன போன்று இருந்தது என்று வள்ளுவர் ஓமானம் காட்டி அந்த காட்சியை நமக்கு கண்முன் கொண்டு வந்து காட்டுகிறார். வலியிலா வலி உலாம் உலகினில் வாழும் வள் உயிர் புலியெல்லாம் ஒரு வழி புகுந்த போலவே. இந்த வலி உலாம் என்பதும் வலி உலாவும் என்று பிரிந்து பொருள் தரும். உலாவும் என்பது உலாம் என்று விகாரப்பட்டு வந்திருக்கிறது. வலி உலாவும், அதாவது வலிமை பொருந்தியிருக்கின்ற, அங்கு உலாவும் என்பது பொருந்தி இருக்கின்ற என்ற பொருளில் வருகிறது. வலிமை பொருந்தி இருக்கின்ற வள்ளுயிர் புலி, அந்த வலி உலாம் என்பது வள்ளுயிர் என்பதோடு போய் சேரும். உகிர் என்றால் நகம் என்று பொருள், வள் என்றால் கூர்மை என்று பொருள். வள்ளுயிர் என்றால் கூர்மையான நகம், கூர்மையான நகத்தை உடைய, வலிமை பொருந்திய கூர்மையான நகத்தை உடைய புலியெல்லாம் ஒரு வழி புகுந்த போலவே. புலிகள் எல்லாம் ஒரு வழி ஒரு இடத்தில் புகுந்த போலவே வந்து சேர்ந்தன என்பது போல அந்த படையெல்லாம் வந்து சேர்ந்தன என்று சொல் எச்சத்தை சேர்த்து நாம் பொருளை முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு வழி புகுந்த என்றால் ஒரு வழி புகுந்தன என்று பொருள். அந்த புகுந்த என்பது புகுந்தன என்ற பொருளில் வருகிறது. பலவின்பால் வினைமுற்று விகுதி, வினைமுற்று அது, பலவின்பால் வினைமுற்று. புகுந்த புகுந்த புகுந்த புகுந்த வீரர், புகுந்த புலிகள் என்று எச்சமாக அதை பொருள் கொள்ளக்கூடாது. புகுந்தன என்று வினைமுற்றாக பொருள் கொள்ள வேண்டும். புகுந்த புலியெல்லாம் ஒரு வழி புகுந்தன போல இவர்களெல்லாம் வந்து புகுந்தனர், அவ்விடத்தில் வந்து சேர்ந்தனர் என்று சொல்கிறார். வலி உலாம் உலகினில் வாழும், இடையில் உலகினில் வாழும் என்ற ஒரு இடையில் ஒரு சொற்றொடர் வருகிறது. அதுவும் இந்த புலிக்கு அடைதான். புலிக்கு அடை இங்கு நான்கு சொற்கள் வந்திருக்கின்றன. வலி உலாம் புலி என்று அந்த வலி உலாம் என்பதை புலிக்கு சேர்க்கலாம், உகிர் என்பதற்கும் சேர்க்கலாம். உகிர் என்றால் நகம், வலிமை பொருந்திய நகங்களை உடைய புலி என்று அந்த வலிமையை புலிக்கு நகத்துக்கும் சேர்க்கலாம், புலிக்கும் சேர்க்கலாம், வலி உலாம் புலி என்று சேர்க்கலாம். உலகினில் வாழும் புலி என்று அந்த உலகினில் வாழும் என்பதை புலி என்பதோடு கொண்டு சேர்க்க வேண்டும். அடுத்து வள்ளுயிர் புலி, கூர்மையான நகத்தை உடைய புலி. ஆக புலி என்பதற்கு மூன்று அடை வந்திருக்கின்றன. வலி உலாம் புலி, உலகினில் வாழும் புலி, வள்ளுயிர் புலி. இப்படிப்பட்ட புலிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்தில் வந்தன போல அந்த வீரர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தனர் என்று சொல்லுகிறார். இதில் அரிய வார்த்தை எது என்று கேட்டால் உகிர். உகிர் என்பது நகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. இது மிகவும் பழைய இலக்கியங்களிலேயே இந்த உயிர் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. சங்க இலக்கியங்களிலெல்லாம் உயிர் என்ற சொல் பல இடங்களில் வருகிறது. குருதி ஆடிய கூருயிர் கொடு விரல் என்று திருமுருகாற்றுப்படையில் வருகிறது. ஒரு பேயினுடைய தோற்றத்தை வர்ணிக்கின்ற நக்கீரர் கூர் உயிர் கொடு விரல் என்று சொல்லுகிறார். கூர்மையான நகத்தை உடைய வளைந்த விரல் என்று சொல்லுகிறார். அங்கு உயிர் என்ற வார்த்தையை நகம் என்ற பொருளில் பயன்படுத்தியிருக்கிறார். அதேபோல முளைவாள் எயிற்று வள்ளுயிர் ஞமளி என்று குறிஞ்சி பாட்டில் கபிலர் சொல்கிறார். ஒரு நாயின் தோற்றத்தை வர்ணிக்கின்ற அவர் முளைவாள் எயிற்ற வள்ளுயிர் நமளி, மூங்கில் போன்ற கூர்மையான பற்களையும் கூர்மையான நகங்களையும் உடைய நாய் என்று அவர் சொல்கிறார். நாயின் தோற்றத்தை அப்படியே நம் கண் முன்பு கொண்டு வந்து காட்டி வருகிறார். மூங்கில் போன்ற கூர்மையான பற்களையும் கூர்மையான நகங்களையும் உடைய ஞமளி நாய் என்று அந்த நாயின் தோற்றத்தை சொல்கிறார். அங்கெல்லாம் உயிர் என்ற சொல் நகம் என்ற பொருளில் வருகிறது. இங்கும் நகம் என்ற பொருளில் வருகிறது. புலியின் அந்த கால்களில் உள்ள கூர்மையான நகம் சிறப்பித்து பேசப்பட்டிருக்கிறது. கூர்மையான நகங்களை உடைய மிக்க வலிமையை உடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய புலிகள் எல்லாம் ஓர் இடத்தில் வந்துவிட்டன என்பது போல அவர்கள் எல்லாம் வந்தார்களாம். எங்கிருந்து எங்கெங்கிருந்தெல்லாமோ வந்து சேர்ந்து விட்டார்கள். அது பரந்த காட்டுப்பகுதி. ஆங்காங்கே இருப்பார்கள் அவனை சார்ந்தவர்கள், அவனை சார்ந்த படை வீரர்கள் ஆங்காங்கே போய் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். இவன் ஒரு கூவல் கூவியதுதான் தாமதம், அவ்வளவு பேரும் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அந்த சேர்ந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், உலகத்தில் உள்ள வலிமை வாய்ந்த கூர்மையான நகங்களை உடைய புலிகள் எல்லாம் ஓர் இடத்தில் வந்து ஒருங்கு திரண்டு விட்டன என்பது போல் இருக்கிறது என்று கம்பர் சொல்லுகிறார். இதுதான் இந்த பாடலின் பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, வள்ளுக்கு வந்து கூர்மையானன்னு சொன்னீங்களே ஐயா, வேற இடத்துல ஆமாம் அந்த வார்த்தை வருகிறதா? வள் ஆமாம், இதிலேயே அந்த குறிஞ்சி பாட்டு ஒன்று சொன்னேனே, அதிலேயே வள் உயிர் என்று இதே அடையோடு வருகிறது அந்த உயிர் என்று சொல். வள் வள் என்றால் கூர்மை என்று பொருள். வள் வாள் என்று சொல்லலாம். வள் வாள் என்றால் கூர்மையான வாள் என்று அர்த்தம். வள் வேல் என்று சொல்லலாம். அதாவது இந்த நகரம் போட்டு சொல்லும் போது கூர்மை என்ற பொருளை தரும். அதே வல்வேல் என்று அந்த நகரம், அந்த ஒற்றல் நகரம் போட்டு சொல்லும் போது வலிமையான வேல் என்று பொருளாகிவிடும். இப்படியும் எழுதலாம். அதாவது வல்வேல் இப்படினா வலிமையான வேல் என்று அர்த்தம். இப்படி எழுதினால் வள் வேல் என்று எழுதினால் கூர்மையான வேல் என்று அர்த்தம். ஒரு எழுத்து தான் மாற்றம், அர்த்தங்கள் மாறுபடுகின்றன. சரி. இதில் வேறு சந்தேகங்கள் இருக்கின்றனவா? உலாம் என்றால் உள்ள அப்படின்னு இல்ல, உலாம் இருக்காது. உலாவும் உலாவும் என்ற சொல்தான் உலாம் என்று விகாரப்பட்டு வந்திருக்கிறது. உலாவும் உலாவும் என்ற அந்த சொல் இடத்திற்கு ஏற்ப கொஞ்சம் மாறுபட்டு பொருள் தந்து நிற்கும். இரண்டாவது அடியில் ஒளி உலாம் சேனை என்றால் ஆரவாரம் பொருந்திய சேனை என்று அர்த்தம். அது பொருந்துதல் என்ற பொருளில் வருகிறது. அதேபோல் அடுத்து வலி உலாம், வலி உலாம் வள்ளுயிர், அந்த வள்ளுயிர் என்பதோடு போய் இணையும் அல்லது புலி என்பதோடு போய் சேரும். அந்த வலி உலாம் என்ற சொற்றொடர் வலிமை பொருந்திய என்ற சொல் அர்த்தத்தை தருகிறது. இரண்டு இடத்திலுமே பொருந்திய என்ற பொருளில் தான் வருகிறது அப்படி. முதல் இடத்தில் உலாம் என்பதற்கு பரவுகிறது, பரவுதல் என்ற பொருளும் எடுத்துக்கொள்ளலாம். ஒளி உலாவும் என்பதற்கு ஒளி பரவுகிற, அப்படியே ஒளி பரவுதல், ஆரவாரம் பரவுகின்ற சேனை என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். உலாவுதல், ஆரவாரம் உலாவுகின்ற சேனை, உழவுகின்ற, உழவுகின்ற என்ற வார்த்தையை தான் நெடிலாக்கி உலாவுகின்ற என்று சொல்லுவார்கள். உழவும் என்றாலும் உலாவும் என்றாலும் ஒரே பொருள் தான். எளியலாம் இப்படை அரவம் யான் என ஒளி உலாம் சேனையை உவந்து கூவினான். வலி உலாம் உலகினில் வாழும் வள்ளுயிர் புலியெலாம் ஒரு வழி புகுந்த போலவே. ஐயா, உவந்து என்றால் மகிழ்ந்துன்னு, உவந்தாள் அப்படின்னா மகிழ்ந்தான்னு சொல்லுவோம். மகிழ்ந்துதான், ஆமாம், மகிழ்ந்துதான் அவன் கூவுகிறான். ஒளி உலாம் சேவையை உவந்து கூவினான். ஒளி உலவுகின்ற, அதாவது ஆரவாரம் உலவுகின்ற தன் சேனையை மகிழ்ச்சியோடு கூவுகிறான். ஏன் மகிழ்ச்சியோடு கூவுகிறான் என்றால், போர் வீரர்களுக்கு ஒரு போர் கிடைத்தால் மகிழ்ச்சி வந்துவிடும். அதுவரைக்கும் அவர்கள் வாடி இருப்பார்கள், தோள்கள் தினவெடுக்கும் என்று சொல்வார்கள். அந்த தோள்கள் தினவு தாழாமல் அந்த வேதனையோடு இருப்பார்கள். போர் வந்துவிட்டது என்றவுடன் அந்த தினவு தீர்வதற்கான பலம் கிடைத்துவிட்டது என்று அவர்களுக்கு மகிழ்ச்சி வந்துவிடும். எனவே அவனுக்கும் மகிழ்ச்சி வந்துவிட்டது. எனவே உவந்து கூவுகிறான், மகிழ்ச்சியோடு கூவுகிறான். குகன் ஒரு படகோட்டி தானே, ஒரு படகோட்டிக்கு இவ்வளவு வீரம் எப்படி வந்தது? படகோட்டி மட்டுமல்ல, அவன் வேடர் தலைவன். வேடர் தலைவன் படகு ஓட்டுவதாகிய வேலையையும் சேர்த்து செய்கிறான். ஒருவர் ஒரு வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அல்லவா? படகையும் ஓட்டுகிறான், அந்த இனத்தவர்களுக்கு தலைவனாகவும் இருக்கிறான். அந்த காலத்தில் ஒரு இனத்துக்கு தலைமை பொறுப்பு வகிக்க வேண்டுமென்றால் வீரனாக இருப்பவர்களால் தான் அது முடியும். வீரம் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் உடல் வலிமை, வீரம் என்பது பின்னால் போய்விட்டது. இப்போது பேச்சு திறம் உடையவர்கள், மக்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய ஏதாவது மாயத்தன்மை உடையவர்கள் தலைவர்களாக மாறுகிறார்கள். அந்த காலத்தில் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் மிக பிரதானமாக தேவைப்படுவது வலிமை. வலிமைதான் அன்றைக்கு அதிகாரமாக மாறியிருக்கிறது. எனவே அரச பொறுப்புக்கு வருபவர்கள் எல்லாம், அரச குடிகளில் பிறந்தவர்கள் எல்லாம் வாற்பயிற்சி, விற்பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் என்று பல்வேறு போர் கலைகளையும், தங்கள் வலிமையை நிரூபிப்பதற்கான அத்தனை கலைகளையும் பயின்றார்கள். இன்றைக்கு அப்படி எந்த தலைவர் பயில்கிறார்? இன்றைக்கு அது தேவையில்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு அரசியல் களம் என்பதே மாறிவிட்டது. பேச்சு திறமை மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. அடுத்து மாயை கவர்ச்சி ஒன்று முக்கிய பங்கை வகிக்கிறது. அப்படி உள்ளவர்கள் தலைவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவன் பரதனின் சேனையை குறைந்து மதிப்பிடுகின்றான் என்று தோன்றுகிறது. பரதனின் சேனை, ஒரு அயோத்தியின் சேனை மிகவும் ஆமாம், வீரர்கள் எப்போதும் எதிரிகளை குறைத்துதான் மதிப்பிடுவார்கள். எதிரிகளை எப்போதும் புகழ்ந்து பேச மாட்டார்கள். அது உள் உணர்வில் அவர்கள் உணர்ந்தாலும் கூட, எதிரியின் படை மிக வலிமையானது என்று உணர்ந்தாலும் கூட, வீரர்கள் எதிரியை எப்போதும் மதிப்பிட்டு பேச மாட்டார்கள். அற்பமாகத்தான் மதிப்பார்கள், தங்களை உயர்வாகத்தான் சொல்லுவார்கள். இது வீரத்தின் இலக்கணம். அந்த இலக்கணப்படி குகன் பேசுகிறான். உண்மையில் குகன் ஒரு சிறு கூட்டம்தான், கொஞ்சம் வேடர்கள் அவனுக்கு இருந்திருப்பார்கள் அங்கே. ஆனால் பரதன் ஒரு சாம்ராஜ்யத்தை சார்ந்தவன். அவனுக்கு பின்னால் வந்தது மிகப்பெரும் சேனையாக இருக்கும். குகனோடு அது ஒப்பிடக்கூட முடியாது. அது அது ஒப்பிட்டு பேசுறதுக்கே அங்கு இடம் இல்லை. ஆனால் குகன் வீரவசனம் பேசுகிறான். அவனுடைய வீரத்தின் வெளிப்பாட்டாகத்தான் இதை கருத வேண்டுமே தவிர, குகனை விட பரதனுடைய சேனை அளவில் குறைந்திருந்தது என்றோ, வீரத்தில் குறைந்திருந்தது என்றோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அங்கு உண்மையிலேயே சண்டை நடந்திருந்தால் ஒரு கணத்தில் பரதனுடைய சேனை குகனுடைய கூட்டத்தை சிதறடித்திருப்பார்கள். குகன் அங்கு ராமனுக்கு கொடுத்த ராமன் பால் உள்ள அன்பு, அந்த ராமன் பால் உள்ள அன்பின் காரணமாக அந்த அப்படி ஒரு போர் நடந்திருந்தது என்றால் அவன் பின்னிட்டு ஓடாமல் தன் உயிரையே அந்த போரில் தியாகம் செய்திருப்பான் ராமன் மீது உள்ள அன்பின் காரணமாக. அப்படி நடந்திருக்கும். ஆனால் அங்கு போர் நடக்கவில்லை, பரதன் போர் செய்வதற்காக வரவில்லை, அவன் வேறு நோக்கத்தோடு வந்திருக்கிறான் என்பது பிறகுதான் குகனுக்கு தெரிகிறது. சரியா, இது அவன் அன்பின் அன்பின் வலிமையை காட்டுகிறது. ஆமாம், இது அதாவது இவன் அன்பு என்பது அவசரமாக தீர்மானிக்கும், அதாவது அதீத அன்பு எப்போதும் அவசரப்பட்டு விடும், கொஞ்சம் நிதானத்தை இழக்கும். அன்புக்கு அந்த தன்மை உண்டு. அன்பு என்பது உணர்ச்சியின் ஒரு உச்சபட்சமான நிலை. மிகவும் அன்பு வயப்பட்டவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அவர்கள் அறிவாளிகளாகத்தான் இருப்பார்கள், ஆனால் அந்த அறிவை பயன்படுத்துவது மிக குறைவாகத்தான் இருக்கும். அன்பு வயப்பட்டவர்கள் எப்போதும் இதயத்தில் இருந்து தான் இயங்குவார்கள், மூளையில் இருந்து இயங்க மாட்டார்கள். அந்த நிலை தான் இங்கு குகனுக்கும் இருக்கிறது. நாம் ஒரு கதை கூட படித்திருப்போமே, கீரிப்பிள்ளை ஒன்றை ஒரு பெண் வளர்க்கிறாள், அந்த கீரிப்பிள்ளை அந்த வீட்டில் ஒரு உறவாக இருந்து வருகிறது, எல்லோருக்கும் இப்போ அன்போடு பாசத்தோடு அது இணைந்து பழகி வருகிறது, அதற்கு அன்றாடம் உணவிட்டு அதை வளர்த்து வருகிறாள். அந்த பெண்ணுக்கு ஒரு கைக்குழந்தை. ஒரு நாள் அவள் அதை தொட்டிலில் கிடத்திவிட்டு வெளியே தண்ணியை கொண்டு வர செல்கிறாள். அந்த நேரம் பார்த்து ஒரு பாம்பு அந்த தொட்டிலில் இறங்கி வந்து அந்த பிள்ளையை கொத்த போகிறது. அதை கண்ட இந்த கீரிப்பிள்ளை பாய்ந்து சென்று அந்த பாம்பை கண்ட துண்டமாக கடித்து கொன்று பிள்ளையை காப்பாற்றி விடுகிறது. காப்பாற்றி விட்டு அந்த பெண்ணின் வருகைக்காக காத்திருக்கிறது. அவள் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது, அவளை எதிர்நோக்கி இது ஓடி போகிறது. இந்த கீரிப்பிள்ளையின் வாயிலெல்லாம் இரத்தம், கீரிப்பிள்ளையின் வாயிலெல்லாம் இரத்தத்தோடு அது எதிரே வருவதை பார்த்த அந்த பெண் அது தன் பிள்ளையைத்தான் கடித்து விட்டதோ என்று சட்டென்று தீர்மானித்து விடுகிறாள். அவள் பிள்ளை பாசம் அவளை அவ்வாறு நினைக்க வைத்து விடுகிறது. உடனே அவ்வாறு சட்டென்று முடிவெடுத்து விடுகிறாள். உடனே தன் கையில் கொண்டு வந்த அந்த தண்ணீர் நிரம்பிய குடத்தை அந்த கீரிப்பிள்ளையின் தலையில் போட்டு அதை கொன்று விட்டாள் என்று ஒரு கதையை சொல்லுவார்கள். அன்பு வயப்படுபவர்கள் சட்டென்று இப்படித்தான் முடிவெடுப்பார்கள். அந்த முடிவு தான் இங்கு குகனும் எடுக்கிறான். சட்டென்று தவறுதலான நான் தப்பு அபிப்பிராயம் கொண்டு விடுகிறான். அதன் பிறகு அவன் அதை மாற்றிக்கொள்கிறான். பரதனுடைய தோற்றத்தை கண்ட பிறகு, பரதனும் தவக்கோலத்துடன் வந்திருக்கிறான் என்பதை பார்த்த பிறகு அவனுடைய எண்ணம் மாறிவிடுகிறது. ஆனால் முதலில் பெரும் கூட்டம் வந்திருப்பதை பார்த்தவுடன் படையெடுத்து தான் வந்திருக்கிறார்கள் என்று அவன் கருதிவிடுகிறான். ராமன்பால் உள்ள அன்பின் காரணமாக அவ்வாறு கருதுகிறான். எப்படி பிள்ளைபால் உள்ள அன்பின் காரணமாக கீரி பிள்ளையை கொன்று விட்டதாக அந்த பெண் கருதினாலோ அதை போல இவன் கருதுகிறான். அன்புக்கு எப்போதும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை உண்டு. தெரியுங்க ஐயா, இதுல குகன் வந்து வேற ஒரு நாட்டுல இருக்காரு. ஐயா, அயோத்தியில, ஆமாம், அயோத்தி அயோத்தியை ஒரு ஒட்டி சாம்ராஜ்யம் தான். அயோத்தியின் எல்லைப் பகுதியில் இருக்கிறான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அதனால் கண்டிப்பா. தான் அவன் ஏற்கனவே ராமனை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டு இருப்பான். ஏனென்றால் ஒரு பேரரசன் இருக்கிறான் என்றால் சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் அவனை குறித்து செய்திகளை கேட்டு கேட்டு அவன்பால் ஒரு மிக்க மதிப்பை நெஞ்சத்தில் வளர்த்து வைத்திருப்பார்கள். அவனையே தங்களுடைய நாயகனாக உள்ளத்திற்குள் வரித்து கொண்டிருப்பார்கள். இப்போது சாதாரணமாக திரைப்பட நடிகர்களையே பெரும் மக்கள் கூட்டம் தங்களுடைய நாயகர்களாக மனதில் வரித்து வைத்து கொண்டு அந்த நடிகர்கள் தங்கள் பகுதிக்கு வரும்போது ஒருங்கு திரண்டு சென்று கண்டு குதூகலித்து ஆரவாரம் செய்வதை நாம் பார்க்கிறோம் அல்லவா. அந்த காலத்தில் இந்த மாதிரி வீர ஆற்றல் மிக்கவர்கள், பெரும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் பால் மக்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஈர்ப்புக்குள்ளாகி இருந்திருப்பார்கள். எனவே குகன் அப்படி ஒரு ஈர்ப்புக்குள்ளாகி இருந்தான் ஏற்கனவே ராமன் பால். அது வெறும் மாயையான ஈர்ப்பு இல்லை. இப்போது திரைப்பட நடிகர்கள் பால் பெரும் மக்கள் கூட்டம் கொள்கின்ற மாயைத்தன்மையுடைய ஈர்ப்பு அல்ல. அது ராமனுடைய குணம், ராமனுடைய வீரம், ராமனுடைய நன்னடத்தை, அந்த பராக்கிரமம் இவற்றையெல்லாம் கேட்டு கேட்டு குகன் வைத்திருந்த மதிப்பு அவன்பால். அவன் ஏற்கனவே அப்படி மதிப்புடையவனாக இருந்தான். எனவேதான் ராமன் வந்தான், இந்த கங்கை கரைக்கு வந்தான் என்று கேள்விப்பட்டவுடன் ராமனை காண அவன் ஓடோடி சென்று தேனும் மீனும் எடுத்துக்கொண்டு போய் அவனை பார்த்தான். ராமன் எடுத்து தன் அன்பை எல்லாம் காட்டினான் என்று நாம் பார்த்தோம். அப்படி அன்புடையவனாக ராமன் பால் இருந்தான். இப்போது ராமன் இப்படி அதாவது தூரத்திலிருந்தே அன்பு கொண்டவன் ராமனை அருகில் கண்டு அந்த ராமனும் பதிலுக்கு இவன் பால் அன்பு செலுத்தியவுடன் எவ்வளவு தூரம் அன்பின் உச்சத்திற்கு இவன் போயிருப்பான் குகன். எனவே அன்பின் மிகுதியான உச்ச நிலைக்கு போய்விட்டான். ராமனுக்காக எது வேண்டுமென்றாலும் செய்வேன் என்ற ஒரு நிலைக்கு குகன் வந்துவிட்டான். அந்த நிலையில் இருந்துதான் இப்போது பரதனுடைய அந்த சேனையை பார்த்து இப்படியெல்லாம் பேசுகிறான். சரி ஐயா, இன்னும் ஒரு பாடல் பார்க்கலாமா ஐயா? ஆ பார்க்கலாம், அடுத்த பாடல் மாற்றுங்கள். இப்படியாக குகன் அந்த கரையில் வந்து நிற்க, இந்த கரையில் பரதன் முதலியவர்கள் நிற்க, இப்போது சுமந்திரன் பரதனினை அணுகுகிறான். சுமந்திரன் பார்த்து விடுகிறான், குகன் அங்கு எதிர்த்த கரையில் வந்து நிற்பதை பார்த்து விடுகிறார் சுமந்திரர். சுமந்திரர் இந்த அரச குடும்பத்தினருக்கு தேரோட்டியாக இருப்பவர். தேரோட்டியாக மட்டுமில்லாமல் இவர்களுடைய நல விரும்பியாக இருப்பவர். சில முக்கிய ஆலோசனைகளை கூறும் அளவிற்கு நெருங்கிய தொடர்பு உடையவர் இந்த அரச குடும்பத்தினரோடு. தயாரதனுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் இந்த சுமந்திரன். இவரும் இப்போது அந்த பெரும் சேனையில் ஒருவராக வந்திருக்கிறார். அவருக்கு குகனை பற்றி தெரிகிறது. குகனை அவர் எப்படி தெரியும் என்றால், குகனை பற்றி அவர் ஏற்கனவே அறிந்திருக்கலாம். பொதுவாக ஒரு நாடு என்றால் நாட்டின் எல்லையில் யார் யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகளை அரச பொறுப்பில் இருப்பவர்கள் கணக்கிட்டு வைத்திருப்பார்கள். இந்த எல்லையில் இவன் இருக்கிறான், அந்த எல்லையில் அவன் ஆண்டு கொண்டு இருக்கிறான், இந்த எல்லையில் இந்த பிரச்சனை இருக்கிறது, அங்கே அந்த கூட்டத்தார்களுக்கிடையே அந்த பிரச்சனை இருக்கிறது என்றெல்லாம் எல்லா தகவல்களும் தெரிந்திருக்கும். எனவே இவருக்கும் இந்த சுதந்திரருக்கும் இங்கு அந்த கரையில் குகன் இருக்கிறான், அவன் அந்த பகுதியை ஆண்டு கொண்டு இருக்கிறான் என்ற செய்தி தெரியும். கூடுதலாக அவர் இன்னொன்றையும் தெரிந்து வைத்திருப்பார். இந்த பாட்டில் இந்த சுமந்திரர் பரதனுக்கு என்ன கூறுகிறார் என்றால், எதிர்கரையில் குகன் என்ற ஒருவன் இருக்கிறான், அவன் ராமனின் நண்பன் என்று கூறுகிறார். இந்த பாட்டில் ராமனுக்கு உயிர் துணைவன் அவன் என்று சொல்கிறார். ராமனோடு அவன் நட்பு பூண்டது அந்த சுமந்திரருக்கு எப்படி தெரியும்? சுமந்திரர் தான் அந்த காட்டின் எல்லை பகுதியிலேயே ராமனை விட்டுவிட்டு தேரை திருப்பி கொண்டு போய்விட்டாரே. ராமன் நீ போ என்று சொன்னவுடன் தேரை திருப்பி கொண்டு போய்விட்டாரே. இங்கு காட்டுக்குள் நடந்தது சுமந்திரருக்கு எப்படி தெரியும் என்ற ஒரு கேள்வி வரும். இந்த பாட்டை படிக்கும்போது நமக்கு அந்த ஒரு கேள்வி வரும். ஏனென்றால் இந்த பாட்டில் குகனை பற்றி கூறும்போது சுமந்திரர் என்ன கூறுகிறார் என்றால், ஏ பரதா, உன்னுடைய அண்ணனாகிய ராமனுக்கு இந்த குகன் உயிர் துணைவன் என்று கூறுகிறார். ராமனோடு குகன் அன்பு பூண்டது, நட்பு பூண்டது இந்த சுமந்திரருக்கு எப்படி தெரியும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்விக்கு பதில் கம்பர் கூறவில்லை, நாம் தான் யூகித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். போகிற போக்கில் சுமந்திரர் இப்படி பேசுகிறார் என்று மட்டுமே கம்பர் சொல்லிச் செல்கிறார். அப்படியானால் இங்கு இந்த கேள்வி நமக்கு கண்டிப்பாக பிறகும். எப்படி தெரியும் என்றால், இதற்கு இரண்டு விதமாக நாம் விடை யூகித்துக் கொள்ளலாம். ஒன்று, என்னதான் ராமரை காட்டுக்குள் அனுப்பிவிட்டு சுமந்திரர் திரும்பி ஊருக்குள் சென்றாலும் கூட, அந்த சுமந்திரர் தகுந்தவர்களை நியமித்து ராமன் எங்கு செல்கிறான், எப்படி செல்கிறான் என்பதை கவனித்து வர ஆட்கள் வைத்திருந்திருக்கலாம். அவர்கள் வந்து சுமந்திரருக்கு செய்தி சொல்லியிருக்கலாம். ராமன் காட்டுக்குள் போய் கங்கை கரைக்கு போனான், அங்கு குகன் என்பவனை சந்தித்தான், மிகவும் நட்பு ரீதியாக நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் யாராவது வந்து தெரிவித்திருக்கலாம். அதன் அந்த அந்த தகவல்களின் மூலம் இங்கு சுமந்திரர் இப்படி பேசுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் ஏற்கனவே குகன் ராமன் பால் அன்புடையவனாக இருந்தான். ராமனை சந்திக்கும் முன்பே இப்படி எல்லைப் பகுதியில் குகன் என்ற ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தி சுமந்திரருக்கு தெரியும். அந்த குகனை இந்த சுமந்திரர் ஏற்கனவே சந்தித்திருக்கலாம். நாட்டில் இப்போ அரச பொறுப்பில் இருப்பவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய தலைமையில் உள்ளவர்களை சந்திக்கத்தானே செய்வார்கள். எனவே இந்த சுமந்திரர் குகனை ஏற்கனவே சந்தித்திருக்கலாம். சந்திக்கும்போது அவனுடைய பேச்சிலிருந்து அவன் வெளிப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளிலிருந்து அவன் ராமன் பால் மிக்க அன்புடையவனாக இருக்கிறான் என்பதை இவர் உணர்ந்திருக்கலாம். இந்த சுமந்திரர் உணர்ந்திருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் இவ்வாறு சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இருவிதமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இந்த பாடலை பார்ப்போம். இந்த பாடலில் இந்த பாடல் சுமந்திரருடைய கூற்றாக அமைந்திருக்கிறது. சுமந்திரர் பரதனுக்கு குகனை பற்றி கூறுகிறார். தென்கரையில் ஒருவன் வந்து நிற்கிறான். அவன் யார் என்றால் அவன்தான் குகன். அவன் ராமனுக்கு நண்பன், மிக்க வலிமை வாய்ந்தவன். அவன் பெயர் குகன் என்றெல்லாம் அவன் அந்த விவரங்களை கூறுகிறார். அதுதான் இந்த பாட்டு சொல்லக்கூடிய செய்தி. கங்கையிரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குல தனிநாதர் குயிர்த்துணைவன் உயர் தோளான் வெங்கரியின் ஏரணையான் விற்பிடித்த வேலையினான் கொங்களரும் நரும் தந்தார் குகன் என்னும் குறியுடையான். எதிரே வந்து ஒருவன் இருக்கிறான். அவன் யார் என்றால் கங்கை இரு கரையுடையான். கங்கையின் இரு புறத்திற்கும் வடகரை தென்கரை ஆகிய இரண்டு புறத்திற்கும் அவனே அதிபதி. அவனே அந்த பகுதியை ஆளுகிறான். இந்த இரண்டு பகுதிகளையும் அவனே ஆளுகிறான். கங்கை இரு கரையுடையான். கரையுடையான் என்றால் கரையை உரிமையாக உடையவன். தனக்கிறந்த நாவாயான் எல்லையற்ற ஓடங்களை வைத்திருப்பவன். நாவாய் என்றால் ஓடம். இது ஏற்கனவே நாம் பார்த்தோம். இந்த நாவாய் என்ற சொல்லிலிருந்து தான் நேவி என்ற ஆங்கில சொல்லெல்லாம் வந்தது என்று சொல்லுவார்கள். நாவாய் என்றால் மரக்கலங்கள், கடலில் செலுத்தக்கூடிய மரக்கலங்கள், ஓடங்கள், தோணிகள் போன்றவற்றை குறிக்கக்கூடிய வார்த்தை. கணக்கிறந்த நாவாயா எல்லையில்லாத அளவிட முடியாத ஓடங்களை வைத்திருப்பவன். நாவாயான் என்றால் நாவாயை உடையவன் என்று அர்த்தம். அது அந்த நாவாய் என்ற சொல்லில் இருந்து அந்த பெயர் சொல் உருவாகிறது. ஆண்பால் பெயர் சொல் உருவாகிறது. நாவாயான் என்றால் நாவாயை உடையவன். வாளினன் என்றால் வாளை உடையவன் என்று நாம் பொருள் கொள்கிறோம் அல்லவா. வேலினன் என்றால் வேலை உடையவன் என்று பொருள் கொள்கிறோம் அல்லவா. வேலன் என்றால் வேலை உடையவன் என்று பொருள் கொள்கிறோம் அல்லவா. அதை போல நாவாயான் என்றால் நாவாயை உடையவன் என்று அர்த்தம். உங்கள் குல தனி நாதர்க்கு உயிர் துணைவன். உங்கள் குலம் என்பது இது பரதனுடைய குலமாகிய அந்த சூரிய குலத்தை சொல்லுகிறது. அந்த சூரிய குலத்தில் வந்த ஒப்பற்ற தலைவனாகிய ராமனுக்கு. உங்கள் குல தனி நாதர்க்கு என்றால் நாதன் என்றால் தலைவன் என்று பொருள். ஒப்பற்ற தலைவனாகிய ராமனுக்கு உங்கள் குல தனி நாதர்க்கு. உங்களின் மரபில் உதித்த ஒப்பற்ற தலைவனாகிய ராமனுக்கு உயிர் துணைவன், பிராண சிநேகிதன், நெருங்கிய நட்பு வாய்ந்தவன், உயிரை கூட கொடுக்கக்கூடிய அளவிற்கு நெருங்கிய அன்பு சார்ந்த நட்பு பூண்டவன் என்று சொல்கிறான். உயிர் துணைவன், உயர் தோழன், ஓங்கிய தோள்களை உடையவன். இது அவனுடைய வலிமை வாய்ந்த உடல் தோற்றத்தை வர்ணிக்கின்ற வார்த்தைகள். உயர் தோளான், அந்த தோள்களினுடைய அந்த திரட்சி தான் ஒருவருடைய ஒரு ஆண்மகனுடைய உடல் வலிமையை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அடையாளம். எனவே ஆண்களை குறித்து வருகின்ற இடங்களிலெல்லாம் பெரும்பாலும் இலக்கியங்களில் அந்த தோள் சிறப்பித்து பேசப்படும். ஓங்கிய தோள்கள், மலை போன்ற தோள்கள், தூண்களை போன்ற தோள்கள், திரண்டெழுந்த தோள்கள் என்றெல்லாம் தோள்கள் சிறப்பித்து சொல்லப்படும். இங்கு உயர் தோளான் என்று சொல்லுகிறார் சுமந்திரர். உயர் தோளான் வெம்கரியின் ஏரணையா, கரி என்றால் யானை, அங்கு வெம் என்று வந்திருக்கிறது, அது பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது வெம்கரி என்று, அதை சேர்த்து எழுதினால் வெங்கரி என்று வரும். வெங்கரி, வெங்கரி என்பதுதான் இதில் வருகின்ற வார்த்தை. அப்படி வெங்கரி என்று வந்தால் எதுகை எல்லாம் சரியாகிவிடும். கங்கை, உங்கள், வெங்க, கொங்க என்று அந்த எதுகை அமைப்பு சீராக அமைந்துவிடும். இப்போது பிரித்து பதிப்பித்ததனால் அங்கு வெம்கரி என்று இடையில் அந்த வார்த்தை வந்ததனால் ஏதோ எதுகை சரியில்லாதது போல் தோன்றுகிறது. இப்படி பிரித்து பதிப்பிப்பதனால் வரக்கூடிய இடர்பாடே இதுதான். கம்பர் மீதே படிப்பவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை தோற்றுவித்துவிடும். கம்பரே எதுகையே சரியாக அமைக்கவில்லையோ என்று எண்ண வைத்துவிடும். இதுதான் இந்த பிரித்து பதிப்பிப்பதனால் வரக்கூடிய சிக்கல். அதை சேர்த்து எழுதினால் வெங்கரி என்று வரும். எதுகை அமைப்பில் எந்த சிக்கலும் இல்லை. வெங்கரியின் ஏர் அணையான், யானையில் ஆண் யானை போன்றவள். ஏறு என்பது பொதுவாக விலங்கினத்தில் ஆணை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏறுபோல் நட என்று பாரதியார் ஆத்திச்சூடியில் சொல்லுகிறார். அங்கு ஏறுபோல் நட என்று சொல்லும்போது அதில் எதை குறிக்கிறார்? ஏறு என்ற வார்த்தை ஆண் சிங்கத்தையும் குறிக்கலாம். ஏனென்றால் நடையில் மிகவும் கம்பீர நடை உடையது ஆண் சிங்கம். எனவே அங்கு அவர் நட என்று அறிவுறுத்தும் போது, நல்ல வீறு கொண்டு நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தும் போது ஏறு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், அங்கு அவர் ஆண் சிங்கத்தை குறிப்பிடுகிறாரா அல்லது காளை, மாடுகளின் இனத்தில் வரக்கூடிய அந்த காளை மாட்டை குறிக்கிறாரா? ஏனென்றால் காளை மாடும் அப்படி கம்பீரமாக நடந்து வரும். நீங்கள் நமது நாட்டு காளை மாட்டை நினைத்து கொள்ள வேண்டும். இப்போது உள்ள கலப்பின காளை மாட்டை நினைக்கக்கூடாது. நல்ல திமிழ் உயர்ந்த அந்த காளை மாடு ஏறு தழுவுகின்ற அந்த மைதானத்தில் ஓடி வரக்கூடிய அந்த காளைகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது வரும்போது அப்படி திமிரிக் கொண்டு அப்படி நடந்து வரும். அந்த நடையையும் அதற்கு பொருத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த இடத்தில். எனவே அங்கு பாரதி ஏறுபோல் நட என்று சொல்லும்போது ஏறு என்பது விலங்குகளின் ஆணை குறிக்கக்கூடிய ஒரு பொதுச்சொல். எனவே அங்கு நாம் பொதுவாக இருக்கின்ற அந்த சொல்லுக்கு காளை என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஆண் சிங்கம் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு முன்னாடியே அந்த விலங்குக்கு சேர்த்தே சொல்லிவிடுகிறார். கரியின் ஏறு என்று சொல்லிவிடுகிறார். கரி என்றால் யானை, யானையில் ஆண், அதுதான் கரியின் ஏறு. கரியின் ஏறு என்றால் ஆண் யானை என்று அர்த்தம். கொடிய ஆண் யானை போன்றவள், வெம்மை என்ற வார்த்தை இங்கு உக்கிரத்தன்மை என்ற பொருளில் வருகிறது. வெம்மை என்றால் உக்கிரத்தன்மை, மிகவும் அப்படியே கொடும் தன்மை, உக்கிரத்தன்மை. உக்கிரத்தன்மை வாய்ந்த ஆண் யானை போன்றவன் என்று சொல்லுகிறார். வெம்கரியின் ஏர் அணையான், அணையான் என்றால் அப்படிப்பட்டவன், ஏர் அணையான் என்றால் ஏறு போன்றவன் என்று அர்த்தம். விற்பிடித்த வேலையினான், வில்லை தாங்கி இருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவன், அதாவது வேட்டுவனாக இருக்கக்கூடியவன், வேட்டுவ தொழிலை செய்யக்கூடியவன் என்று ஒரு பொருள். வேலை என்பதற்கு தொழில் என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள் இருக்கிறது, வேலை என்றால் கடல் என்று ஒரு பொருள் உண்டு. விற்பிடித்த வேலையினான் என்றால் வில்லை பிடித்திருக்கக்கூடிய கடலை உடையவன் என்ற ஒரு பொருளை தருகிறது. சொற்பொருள் அப்படி வருகிறது. இங்கு கடல் என்பது கடலை குறிக்கவில்லை, உருவகமாக கடல் போன்று பறந்து விரிந்த பெரும் கூட்டத்தை உடையவன், வீரர் கூட்டத்தை உடையவன். அந்த வீரர்கள் எல்லாம் வில்லை பிடித்திருக்கிறார்கள், வில்லை ஏந்தி இருக்கக்கூடிய வில் வீரர்கள், வில் வீரர்களாகிய கடல் போன்ற பெரும் சேனையை உடையவன் என்ற ஒரு பொருளையும் தருகிறது. வேலை என்பதற்கு செயல், தொழில் என்று பொருள் எடுத்துக்கொண்டால் வில்லை பிடித்திருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர், அதாவது வேட்டுவ தொழிலை செய்யக்கூடியவர் என்ற பொருளை தருகிறது. அப்படி இல்லாமல் வேலை என்பதற்கு கடல் என்று பொருள் எடுத்துக்கொண்டால், விற்பிடித்த கடையை உடையவர், அதாவது வில்லை ஏந்தி இருக்கக்கூடிய வில் வீரர்களாகிய பெரும் கடையை உடையவன், ஏராளமான வில் வீரர்கள் அவனிடம் இருக்கிறார்கள் என்பது பொருள். அப்படி பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இரண்டு விதமான பொருள் தரும் விதமாக அந்த சொற்றொடர் அமைந்திருக்கிறது. விற்பிடித்த வேலையினான் கொங்கலரும் நரும் தந்தார் குகன் என்னும் குறியுடையான். அடுத்து அவன் பேரையும் சொல்லுகிறான். எல்லாம் சொல்லிவிட்டு பேரை சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது அல்லவா? பேர் தானே முக்கியம், எல்லோரையும் அடையாளப்படுத்தக்கூடியது அதுதானே. இங்கு அந்த அடையாளம் என்ற வார்த்தையே பயன்படுத்துகிறார் சுமந்திரர். குகன் என்னும் குறியுடையான், குறி என்றால் அடையாளம், அது குறி என்ற வார்த்தை இங்கு பெயரை குறித்து வருகிறது. குகன் என்னும் பெயரை உடையவன், எல்லோரையும் குறிப்பதற்கு பெயர் பயன்படுத்துவது பெயர் தானே, எனவே இங்கு குறி என்பது பெயரை குறிக்கிறது. குகன் என்னும் பெயரை உடையவன். கொங்கு அலறும் நரும் தந்தார், நரும் தந்தார், தந்தார் என்றால் குளிர்ச்சியான மாலை என்று அர்த்தம். குளிர்ச்சியான மாலை அணிந்த நரும் தந்தார், வாசனை உடைய குளிர்ச்சியான மாலை அணிந்த குகன் என்னும் குறியுடையான், குகன் என்னும் பெயரை உடையவன், அவன் மாலையை அணிந்திருக்கிறான். இது பொதுவாக ஒருவரை குறித்து சொல்லும்போது இப்படி அடை கொடுத்து கூறுவது வழக்கம். அவர்கள் அணிந்திருக்கிற மாலையை, அவர்கள் அணிந்திருக்கிற ஆபரணத்தை எல்லாம் சேர்த்து அடைமொழியாக்கி பேசுவது வழக்கம். அது கவிதைகளில் அதிகமாக இப்படி பேசுவார்கள். ஒருவரை பற்றி சொல்லும்போது சாதாரணமாக சொல்லிவிட மாட்டார்கள். வரிசையாக முன்பு ஒரு அடை இருக்கும், அடைகளெல்லாம் சொன்ன பிறகுதான் கடைசியில் அவருடைய பெயர் வரும். அதை போல இங்கு வந்திருக்கிறது. நறும் தந்தார் குகன், நறுமணம் வாய்ந்த குளிர்ந்த மாலையை அணிந்த குகன். இன்னும் கூடுதலாக ஒரு அடை இருக்கிறது. அது எதற்கு இருக்கிறது என்றால் அந்த மாலைக்கு அடையாக வருகிறது. தன் தார் தார் இருக்கிறது அல்லவா, அந்த தாருக்கு அடையாக வருகிறது. கொங்கு அலறும், கொங்கு என்றால் கொங்கு என்ற வார்த்தைக்கு பல பொருள் உண்டு. தேன் என்ற ஒரு பொருள் உண்டு, வாசம் என்ற ஒரு பொருள் உண்டு, பூவில் உள்ள மகரந்தம் என்ற ஒரு பொருள் உண்டு. எல்லாம் ஒரே இடத்தில் சேர்ந்து வரக்கூடிய பொருள்கள் தான், பூவை சார்ந்து வரக்கூடிய பொருள்கள் தான். பூவில் தேன் இருக்கும், அந்த தேனை குறிக்கக்கூடிய பொருள், தேனை குறிக்கக்கூடிய வார்த்தையாக கொங்கு என்ற வார்த்தை வரும். பூவில் மகரந்தம் இருக்கும், அந்த மகரந்தத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக கொங்கு வரும். பூவில் வாசம் இருக்கும், அந்த வாசத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக கொங்கு என்பது வரும். ஒரு பாடல், பிரசித்தி பெற்ற பாடல், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி என்ற பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கு அந்த வண்டை கூப்பிட்டு அந்த தலைவன் பேசுகிறான், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி என்று. கொங்கை தேர்கின்ற, அதாவது கொங்கை ஆராய்ந்து எடுக்கின்ற, ஆராய்ந்து உண்கின்ற வண்டே என்று சொல்லுகிறான். அங்கு கொங்கு என்பதற்கு சங்க இலக்கியத்திற்கு உரை எழுதியவர்கள் கொங்கு என்பதற்கு அந்த பூவில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை குறித்து சொல்கிறார்கள். கொங்கு என்பதற்கு பூவின் மகரந்தம் என்று பொருள் கொள்கிறார்கள். அங்கு பூவின் மகரந்தம் என்று பொருள் கொள்ளாமல் தேன் என்று கூட பொருள் கொள்ளலாம். ஏனென்றால் வண்டு தேனை ஆராய்ந்து ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து உண்டு கொண்டிருக்கும். எனவே கொங்கு தேர் தும்பி என்பதற்கு தேனை தேர்கின்ற தும்பி என்றும் பொருள் கொள்ளலாம். கொங்கு என்பதற்கு அங்கு வாசம் என்று கூட பொருள் கொள்ளலாம். கொங்கு தேர் தும்பி, கொங்கு அதாவது வாசனையை ஆராய்ந்து ஆராய்ந்து தான் இது பூ ஒவ்வொரு பூவாக போகும். அங்கிருந்து ஒரு வாசனை வருகிறதே, அங்கு ஏதோ ஒரு புது பூ பூத்தி இருக்கிறது போல் இருக்கிறது என்று அங்கு போகும். இப்படி வாசனையை ஆராய்ந்து ஆராய்ந்து போகக்கூடியது வண்டினுடைய இயல்பு என்பதனால் அந்த பாடலில் கொங்கு என்பதற்கு வாசனை என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி கொங்கு என்ற சொல் வாசனை, தேன், பூவின் மகரந்தம் என்று மூன்று பொருள்களை மிக முக்கியமாக குறித்து வரும் இலக்கியங்களில் அவ்வாறு நாம் காண்கிறோம். இங்கு தேன் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம், வாசனை என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். வாசனை குறிப்பதற்கு நறும் என்ற வார்த்தை அடுத்து வந்து விடுவதனால் கொங்கு என்பதற்கு தேன் என்றே எடுத்துக்கொள்ளலாம். தேன் அலறும், அதாவது தேன் வழிகின்ற அல்லது தேன் பெருகுகின்ற, தேன் பெருகுகின்ற வாசனை உள்ள குளிர்ந்த மாலையை அணிந்த குகன் என்னும் குறியுடையான், குகன் என்னும் பெயரை உடையவன் என்று சொல்கிறார். ஒரு குகனை இவ்வாறு சிறப்பித்து வர்ணித்து சொல்கிறார் சுமந்திர. ஒரு வேட்டுவ இனத்தை சார்ந்தவன் அவனை இவ்வளவு சிறப்பாக வர்ணிக்கிறார் என்றால் அவரும் அந்த சுமந்திரரும் அவன்பால் மிக்க மதிப்பு வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிந்து விடுகிறது. கங்கையிரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயன், கணக்கற்ற என்று நாம் இப்போது சொல்வோம். கணக்கற்ற அளவில்லாத என்பதை சொல்வதற்கு கணக்கற்ற, கணக்கு இல்லாத அல்லது கணக்கற்ற என்ற வார்த்தையை சொல்வோம். இங்கு கணக்கு இறந்த என்ற வார்த்தையை கம்பர் பயன்படுத்துகிறார். கணக்கு இறந்த என்றால் கணக்கை தாண்டிய என்று அர்த்தம். இந்த இறத்தல் என்பதற்கு தாண்டுதல் என்ற ஒரு பொருள் உண்டு. ஒருவன் இறந்து விட்டான் என்றால் உடலில் இருந்து அவன் உயிர் தாண்டி போய்விட்டது என்று பொருள். அதைத்தான் நாம் இறத்தல் என்று சொல்கிறோம். இந்த உலகத்தில் இருந்து அவன் தாண்டி வேறு ஏதோ ஒரு உலகத்திற்கு போய்விட்டான். இறத்தல் என்றால் அதனுடைய நேரடி சொற்பொருள் தாண்டுதல் என்பதுதான், எல்லையை கடத்தல் என்பதுதான். இங்கு கணக்கு இறத்தல் என்றால் கணக்கு தாண்டுதல், அதாவது கணக்கு நாம் எவ்வளவு தூரம் தான் பயன்படுத்த முடியும். ஒரு கட்டத்திற்கு மேல் எண்களை சொல்ல முடியாது. அதற்கு மேல் பயன்படுத்துவதற்கு எண்கள் கிடைக்காமல் திணறுவோம். அவ்வாறு கணக்குக்குள் அடங்காத அளவிற்கு நாவாய்களை உடையவன் என்று சொல்லுகிறார். கணக்குகளை தாண்டிய அளவிற்கு கணக்கில்லாத நாவாய்களை அவன் வைத்திருக்கிறான். கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குல தனிநாதருக்கு உயிர் துணைவன், ராமனுக்கு அவன் உயிர் துணைவன், உயர் தோளான் உயர்ந்த தோள்களை உடையவன், வெங்கரியின் ஏரணையான் ஆண் யானை போன்றவன், விற்பிடித்த வேலையினான். அதற்கு தெளிவாக நாம் பார்த்து விட்டோம் பொருள். கொங்கலரும் நரும் தந்தார் குகன் என்னும் குறியுடையான். இவ்வாறாக குகனை குறித்து பரதனுக்கு சொல்லுகிறார் சுமந்திரர். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். குறியுடையான், குறி என்றால் பெயரா? ஆமாம், பெயர் குறி குறிப்பது பெயரை வச்சுத்தானே ஒருவரை குறித்து காட்டுகிறோம். பெயர் என்பதே ஒரு குறிதானே. இப்போது இந்த நிறைய மந்தைகளில் உள்ள கழுதைகள் மாடுகள் இவற்றுக்கெல்லாம் குறியிடப்பட்டிருப்பார்கள். அதை தனித்து அடையாளப்படுத்தி தெரிந்து கொள்வதற்காக. கழுதைகள் எல்லாம் ஒரே தோற்றமுடையவனாக இருக்கும். அதை தனித்து அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக அதன் மீது எண்கள் குறிகள் இட்டிருப்பார்கள் அல்லது வேறு அடையாளங்கள்லாம் இட்டு வைத்திருப்பார்கள். அந்த அடையாளங்களை வைத்து, அந்த குறியீட்டை வைத்து அடையாளம் கண்டுகொள்வார்கள். அதே போல் நாம் மனிதர்களாகிய நாம் ஒரு குறியாகத்தான் பெயரை பயன்படுத்துகிறோம். ஒவ்வொருத்தர் இந்த உடம்புக்கும் ஒரு குறியிட்டுக்கொள்கிறோம். ஒரு பெயரை அந்த குறியாக இட்டு இந்த பெயருக்குரியது இந்த உடம்பு என்று அந்த உடம்போடு சம்பந்தப்படுத்தி நாம் ஒவ்வொருத்தரையும் அறிந்து கொண்டிருக்கிறோம். குறி என்பது அடையாளம், பெயர் என்பது ஒரு அடையாளம் தானே. எனவே இங்கு குறி என்பது பெயரை குறிக்கிறது. தெரியுங்க. ஐயா, கொங்கு அலறும்க்கு வந்து தேன் அலறும்க்கு வந்து என்ன, எப்படி எடுத்துக்கலாமே? அலறுதல் என்பதற்கு பொதுவாக சொற்பொருள், அலறுதல் என்றால் மலர்தல் என்ற ஒரு பொருள். அலர்ந்தது, மலர் அலர்ந்தது, இதழ்கள் அலர்ந்தன, மலர்தல் என்ற பொருளை தரும். இங்கு கொங்கு அலறுதல் என்றால் தேன் வழிகின்ற அல்லது தேன் பொங்குகின்ற என்ற பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது புதிய பறித்த புதிய பூக்களால் அவன் காட்டுக்குள்ளேயே இருக்கிறான். எனவே பூக்களை, புதிய பூக்களை பறித்து மாலை தொடுத்திருப்பார்கள் அவனுக்காக. அந்த மாலையை அணிந்திருக்கிறான். எனவே புதிய பூக்கள் என்பதனால் அந்த புதிய பூக்களிலிருந்து இயல்பாக தேன் பொங்கி வழிகிறது. அலறும் என்பதற்கு இங்கு பொங்குதல் என்ற பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கொங்கு அலறும், தேன் பொங்குகின்ற வாசனை உடைய குளிர்ந்த மாலையை அணிந்த குகன். சிறப்பையா? வேறு சந்தேகம் இல்லைன்னா இந்த வகுப்பு முடித்துக்கலாமா ஐயா? நேரம் ஆ, முடிவடைந்தது. நிறைவு செய்து கொள்ளலாம். எல்லோரும் ஒரு முறை வாசித்து நிறைவு செய்து கொள்ளலாம். ஆரம்பிக்கும். ஆ, கங்கை கான் படலம். குகன் என பெரிய கூர்த்தின் ஆற்றலான் தொகைமுரண்